வணக்கம் நண்பருக்கு, குழு நண்பர்களுக்கும். இந்த நிலத்தியல்பால் நீர் திரிந்து அற்றாகும் அப்படிங்கிற ஒரு சொல்லு வருது. நீர் திரிந்து அற்றாகும் அப்படிங்கிறது நீரினுடைய மாறா பண்பு. ஒரு இடத்துல வந்து நீரினுடைய பூமியினுடைய துல்லியமான நீரின் அளவை குறிக்கிறது. கொஞ்சம் கூட கூடவும் இல்லை குறையவும் இல்லை அப்படிங்கிற ஒரு பதிவை போட்டிருக்கீங்க. அது அப்படிப்பட்ட பண்பு அல்ல. அது நிலத்து இயல்பால் நீர் திரிந்து அற்றாகும் அப்படின்னு சொன்னால், தாமரை குளத்தில் இருக்கிற தண்ணீர் அளவு அதிகமாக இருக்குது, ஆனால் அங்கேயும் அது தாமரை செடியை வளர்க்கின்ற ஒரு ஒரு வேலையை தான் அந்த நீர் செய்யுது. அங்கேயும் அது உயிரை வளர்க்கின்ற ஒரு வேலையை செய்கிறது. அதனுடைய பண்பு மாறவே இல்லை. அதுபோலவே நீரற்ற நிலத்திலே, புஞ்சை நிலத்திலே உள்ள நீர் அருகம்புல்லை வளர்க்கின்ற வேலையை செய்கிறது. தாமரை குளத்திலே இருக்கின்ற தண்ணீர் அருகம்புல்லை வளர்ப்பதில்லை. அருகம்புல்லை வளர்க்கின்ற இடத்திலே உள்ள நீர் தாமரை குளத்தில் தாமரை செடிகளை வளர்ப்பதில்லை. இரண்டுமே நீர் அற்றுப்போன இடத்தில் கூட அது அருகம்புல்லை வளர்க்கின்ற வேலையை செய்கிறது. ஆகவே இது வந்து நீர் அந்தந்த இடத்திற்கு ஏற்ப, நீர் தான் நிற்கும் நிலத்திற்கு ஏற்ப ஆங்காங்கு உள்ள உயிர்களை வளர்க்கும் அந்த வேலையை செய்து கொண்டே இருக்கிறது. இது வந்து நீரின் பண்பினை குறிக்கிறது. நீரின் அளவை பற்றி இது குறிப்பிடவே இல்லை. வையத்து மாறா நீர் என்பது நீரின் பண்பையே குறிக்கிறது என்பதே மிகச்சரியான உண்மை. யாராவது ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்கிறதா அந்த பொருளை நீங்கள் ஏற்றுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. நம்ம வந்து பொருளை வந்து சரியாக புரிஞ்சிக்கவே பார்க்கணும். இப்போ நிலவோட அளவு அதிகரிக்கும் பொழுதோ, நிலவினுடைய எடை அதிகரிக்கும் பொழுதோ, நிலவினுடைய ஈர்ப்பு விசையை அதிகரிக்கும் பொழுதோ, அதுபோலவே ஒவ்வொரு கோள்களிலும் உள்ள எடையோ அல்லது அதன் ஈர்ப்பு விசையோ அதிகரிக்கும் பொழுது அதற்கு ஈடுகொடுப்பதற்கு தகுதியாக பூமியும் தன்னுடைய அளவிலே அதிகரிக்க வேண்டும். தன்னுடைய ஈர்ப்பு விசையை அதிகரித்து கொள்ள வேண்டும். அல்லட்டினா இது என்ன செய்யும், ஒன்று நிலவில் போய் ஒட்டிக்கும், அல்லட்டினா சூரியனில் போய் ஒட்டிக்கும். இது வந்து விகிதம் ஒரு சமன்பாடு அப்படின்னு சொல்கிறோம். அந்த இதுக்கு ஏற்ப அது அதுவும் வளரணும். ஒரு பொருள் இது நேர் விகிதம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு புத்தகத்தோட விலை 2 ரூபானா, 2 புத்தகத்தோட விலை 4 ரூபா. ஒரு குருவி, 2 குருவி உட்கார்றதுக்கு ஒரு பூ வேணும்னா 4 குருவி உட்கார்றதுக்கு 2 பூ வேணும். இது அதிகரிக்கும் போது அது அதிகரிக்கணும். அதுபோலவே பருமன் அளவில் அதிகரிக்கும் போது ஒவ்வொரு கோளும் அதது அளவில் அதது விரிவடையும் போது பூமி தன்னுடைய அளவில் விரிவடைய வேண்டியதும், தன்னுடைய அளவில் பஞ்சபூதங்களை உள்வாங்கி தன்னுடைய எடையை அதிகரிக்க வேண்டியதும், தன்னுடைய ஈர்ப்பு விசையை அதிகரித்து கொள்ள வேண்டியதும் பூமி தன்னை வாழ்விப்பதற்கு காரணம். தன்னை நிலைப்படுத்துவதற்கு இந்த வேலையை அது செஞ்சாதான் முடியும். அப்போது அந்த நிலையில் அது அந்த அததுக்கு தகுந்த அந்த கோள்களுக்கு தகுந்த மாதிரி அதது விரிவடைகிறதுக்கு தகுந்த மாதிரி தன்னை விரிவடைய செஞ்சிக்க வேண்டியதும் பண்பு. இது வந்து தான் மாறா பண்பு. இந்த வையத்து மாறா நீருங்கிறது இந்த நீர் தான் பூமியினுடைய அளவை விரிப்பதற்கும் சுருக்குவதற்கும் காரணமாக இருக்கிறது. அதனால தான் விரிநீர் வேன் உலகம்னு எழுதுனான் திருவள்ளுவர். நீரை கொண்டு பூமி விரிவடைகிறது. அப்போ விரிவடைதுனா சுருங்கவும் செய்யுங்கிற பொருளும் அதிலே இருக்குது பாருங்கள். வையத்து மாறா நீர் என்பது நீரின் பண்பை குறிக்கிறது, நீரின் அளவை குறிக்கவில்லை என்று நான் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு தெளிவுபடுத்தி இந்த உரையை முடிக்கிறேன். நன்றி.